ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभाम्बम् विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्पराम् अङ्गनेडुमदिल् पुडेसूडयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி பெண்முழுவும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுநாளே. ஆழ்வார்கள் அனுபவத்திலே கோதிப்பிராட்டியார் அனுபவம் இன்று ஒரு ஈரச்சொல். கண்டீரே கண்டோமே, கண்டீரே கண்டோமே என்ற இந்த தொடரை அனுபவிக்க இருக்கும். நாச்சியார் திருமணனுடைய முத்தாய்ப்பான ஒரு பதிகம் பட்டிமைந்து என்ற ஒரு அற்புதமான பதிகம். கோதைப்பிராட்டியினுடைய நாச்சியார் திருமணனுடைய சாரமாக இருக்கிறது. இங்கே திருவாய் மொழியிலே நம்மாழ்வார் என் அவாவர சூண்டாயே என்று சொல்லி எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெறுகிறாரோ அப்படிப்பட்ட அனுபவத்தை இங்கே ஆண்டாள் பெற்று நமக்கு காட்டுகிறார். ஆழ்வார்கள் என்ன செய்கிறார்கள், தாங்கள் மட்டும் ஆழவில்லை, நம்மையும் ஆழ்த்த முயலுகிறார்கள். கண்டீரே கண்டீரே என்ற வினாவையும் கண்டோமே கண்டோமே என்ற விடையையும் இந்த அற்புதமான திருமொழியிலே நாம் பார்க்கிறோம். தையொரு திங்களும் என்று தொடங்கி பலவாறு தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி இங்கே நமக்கு கூடியிருந்து குளிரக்கூடிய அனுபவத்தை தருகிறார். பட்டி மேய்ந்தோர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றான் இட்டிரிட்டு விளையாடி இங்கே போக கண்டீரே பட்டி மெய்ந்தோர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றாய் இட்டிரிட்டு விளையாடி இங்கே போக கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறுத்தி நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட வனத்தே கண்டோமே பட்டி மேய்ந்தோர் காரேறு பலதேவக்கோ கீழ்கன்றாய். இங்கே ஆனை கற்பத் தோட்டத்தே புக்கால் திரியுமா போலே ஆய்த்து இவனும் ஊரை மூளையடியே திரியும்படி பரமபதத்தில் நூல் பிடித்து பரிமாறும் அதுபோல் அன்றிக்கே பெண்ணை களவு போய்த்து பெண்கள் களவு மெய்த்து என்னும்படியாக வாய்த்து மரியாதைகளை அழித்துக் கொண்டு தெரியும்படி என்று பேசுகிறார். வியாக்கியான சுக்திகள். யானை கரும்பு தோட்டத்திலே புகுந்தால் போல வெங்கலக்கடையிலே யானை புகுந்தது சொல்வார்கள். அது மாதிரி அங்கே ஏத சாமராயன் நாஸ்தே என்று சொல்லி பரமபதத்திலே விற்றிருந்த பெருமாளாக இருந்த இடத்திலே இருப்பான். இங்கே அவனுடைய அற்புதமான சஞ்சாரங்கள் கண்ண பரமாத்மாவினுடைய பெருமையை அதிகப்படுத்துகின்றன. பட்டிமேய்ந்தோர்காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றாய். பலராமனுக்கு தம்பியாக இருந்து காவல் இல்லாமல் எதேச்சையாக தெரியக்கூடிய ஒரு காளையாக இருக்கிறானாம். சிறைக்கூடத்தில் கட்டிருந்து வெளியே வருவது போல இங்கே பட்டியில் இருந்த காரேரானது கருத்த காளையானது இட்டியிருட்டு விளையாடி ஏட்டிக்கு போட்டியாக ஓடியாடி விளையாடுகிறதா? என்ன செய்கிறது? இட்டமான பசுக்களை இனிது மறுத்தி நீரோடி. இவனுக்கு இஷ்டமான பசுக்கள் அல்லது பசுவுக்கு எப்பொழுது இஷ்டப்படுகிறாரோ அப்பொழுது அந்த பசுக்கள் விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. விருந்தாவனத்தே, விருந்தாவனம் அது ஏற்கனவே நெருஞ்சி முள்ளி காடாக இருந்தது. எம்பெருமான் திருவடியும் அடியார்கள் திருவடியும் பட்டு சீர்மல்கும் ஆய்வாடி செல்வ சிறுமியர்கள் சம்பந்தத்தாலே அது அற்புதமான சோலைவனமாக மாறிவிட்டது. அது விருந்தாவனம், அந்த வனம் விருந்தா. ஆம், அத்தனை பேருக்கும் விருந்தான வனம் அது விருந்தாவனம். எனவே அந்த விருந்தாவனத்திலே நான் கண்ணனை பார்த்தேன் என்று பதில் வருகிறது. அடுத்து ஒரு கேள்வி. அணுக்கண் வெண்ணை பிரிவு செய்து ஆய்வாடி கவர்ந்துண்ணோ குணுங்குணாரி குட்டேற்றை கோவதனனை கண்டீரே. அணுங்க வெண்ணை பிரிவு செய்து ஆயர்பாடி கவர்ந்துண்ணோ குணுங்குணாரி குட்டேற்றை கோவதனனை கண்டீரே. ஆண்டாளுடைய அந்த அன்பின் வேகம் பாருங்கள். கண்ணனை எப்படி அழைக்கிறாள் தெரியுமா? குணுங்குணாரி குட்டேற்றை, குணுங்குணாரி குட்டேற்றை. வெண்ணெய் மொச்சனாற்றம் நாறுபவன் வெண்ணெய் அடைந்து குணுங்கும் என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்படி குணுங்குணாற்றம் உடையவனாம். குணுங்குணாரி என்றே சொல்லுகிறார். குட்டேற்றை இளைய ரிஷபம் போனவனால் மிடுக்குடையவனை கோவர்தனனை கண்டீரே. திருவாய்ப்பாடியே ஆக்கிரமித்து அந்த திருவாய்ப்பாடிக்கே ஒரே ஒரு தலைமகனாக இருக்கக்கூடிய அந்த கண்ண பரமாத்மாவை எங்கேயாவது பார்த்தீர்களா கேட்கிறார். பதில் எப்படி வருகிறது? கணங்களோடு உமிழ் மேகம் கலந்தால் போல வனமாலை மினுங்க நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. கருத்த திருமேனியில் திகழும் வனமாலை மேகத்தின் நடுவிலே மின்னல் போல கண்ணுற்றான் வாலி நீல கார்முகில். கண்ணுற்றான் வாலி நீல கார்முகில். வாலி ராமனை பார்த்தானாம். மின்னுற்று வரிவில் ஏந்தி வருவதே போலுமாலை. எப்படி மேகமானது மின்னலோடு கீழே வருகிறதோ அதுபோல ராமன் வந்தான் என்று அங்கே கம்பன் அனுபவிப்பான். இங்கே கணங்களோடு மின்மேகமோ. அந்த எம்பெருமான் தன்னுடைய தோழன்மார்களோடு கூட்டங்களோடு வனமாலை மினுங்க நின்று மின்மேகம் கலந்தால் போல் விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. அடுத்து கேட்கிறாள். கார்த்தன் கமல கண் என்னும் நெடுங்கயிறு படித்து என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் இகந்தன்னையே கண்டீரே. போர் சமூகத்தின் குப்பாக புகழ் மாலை யானை கன்றே போல் வேர்த்து நின்ற விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. கருத்த மேகத்திலே குளிர்ந்த தாமரை பூத்தால் போல அந்த திருக்கண்கள் பாசம் என்ற கயிற்றினாலே கட்டிவிட்டது என்கிறார். மீண்டும் கம்பன் சொல்லுகிறோம். கம்பன் சொல்லுகிறான். பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ள மீட்டலால் வரிசிலை அண்ணலும் வாட்கன் அங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார் என்று சொல்லுவார். சீதாபிராட்டியும் ராமனும் ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசந்தன்னை கண்டீரே. போர் சமூகத்தின் குப்பாய புகழ் மால் யானை கன்றே போல் வேர்த்து நின்ற விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. எம்பெருமானுடைய அந்த திருமேனியிலே முத்து முத்துக்களாக வியர்வை சிந்தும்படி அனுபவிக்கிறார்கள். அதேபோல மாதவன் என் மணியினை வலையில் பிழைத்த பன்றி போல் வீதியார் அவருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. என்னுடைய மணியினை பார்த்தீர்களா? மணியினை சொல்லும்போது அற்புதமா அனுபவிக்கிறார்கள் உரைக்காரர்கள். மணியை எப்படி சேலையின் உளியிலே முடிச்சு போடலாமோ, அப்படி எம்பெருமானை தன் இஷ்டப்படி முடிச்சு கட்டி அனுபவிக்கக்கூடியவர்களா இந்த கோபியர்கள். அப்படிப்பட்டவனை பார்த்துனா கேட்டவுடனே பீதகவாகிவிடாயிட்டாள பெரும் மேகக்கன்றே போல். அங்கே யானைக்கன்று என்று பார்த்தோம், இங்கே மேகக்கன்று என்று சொல்லுகிறார். இதற்கு முன்னே ஒரு இடத்திலே ஆண்டாபிராட்டி குறிப்பிடுகிறாள், மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை ஏலா பொய்களுரைப்பானை இங்கே போக கண்டீரோ. அன்பு அன்பு அன்பு அன்பு வடிவானவனை, வேடிக்கையாக பொய்கள் பேசக்கூடியவனை, கனபரமாத்மா ஒரு வீட்டிலே உள்ளே நுழைகிறான். ஏன் வந்தேன் என்று கேட்டால், என் வீடு என்று வந்தேன் என்றான். வந்தாயே பானையிலே ஏன் கைவிட்டாய் என்றார். பசுங்கன்றை காணவில்லை என்றான். கன்று குட்டி பானைக்குள் இருக்குமா என்றான். இல்லை, அதனால்தான் வெளியே போகிறேன் என்றான். இப்படி வேடிக்கை பேசக்கூடியவன், அப்படிப்பட்ட அவனை கருட பகவான் தன் ரெக்கையினாலே கொடைபிடிக்கும்படி இருக்கக்கூடிய அவனை வந்தாவனத்திலே கண்டோமே என்று பேசுகிறார்கள். அதே போல தருவமரியா குறும்பனை தன் கை சார்ந்த மதுவே போல் பொருவட்டமழகிய பொருத்தமிழியை கண்டீரே. பொருத்தமிழி என்று சொல்லுகிறார். அவனுக்கும் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று சொல்லுவார்கள். எனவே இரக்கமே இல்லாமல் தின்ன பழங்கொண்டு தருவான், பாதை தின்கின்ற போதிலே தட்டி பைப்பான். என்னப்பன் என்னையன், என்னப்பன் என்னையன் என்றால் அதனை எச்சில் படுத்தி கடித்துக் கொடுப்பான் என்று தருவமரியா குறும்பனவன் அவனை பார்த்தீர்களா என்றால், பார்த்தேனே. எப்படி இருக்கிறான் அவன்? உருவம் கரிதாய் முகம் செய்தாய். அந்த எம்பெருமான் கண்ணபெருமான் தன் திருமேனியிலே கருமையும் தன் ஒளியிலே செம்மை பெற்று இருக்கிறான். அவனை விருந்தாவனத்திலே பார்த்தோம் என்கிறார்கள். அப்படியே இந்த எம்பெருமானை கடைசியாக சொல்லுகிறாள், வெள்ளிய சங்கொன்றுடையானை பீதக ஆடை உடையானை அழிலங்குடைய திருமாலை ஆழியானை கண்டீரோ. நாட்டை படையின்ற என் முதலா தந்த நளினுமா மலருந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரோ. இப்படிதான் கேட்கிறார்கள். பார்த்தேன் பார்த்தேன். கழிவன் தெங்கும் கலந்தாற் போல் கமல் பூங்குழல்கள் கலந்தோள் மேல் மிடிதென்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. காட்டை நாடி தேனுகனும் களிரும் புல்லும் உடன்மடிய வேட்டையாடி வருவானே விருந்தாவனத்தே கண்டோமே. அருமையான செய்திகள். இப்பொழுது இங்கே நாம் அனுபவிப்பது பதச்சோறு. இதை ஆழமாக அகலமாக நிதானமாக அனுபவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆண்டாளுடைய வேட்டையாடி வருவானே விருந்தாவனத்தையே கண்டோமே. வேட்டையாடுகிறான் இந்த மனித உயிர்களை தன் பக்கமாக இழுப்பதற்காக வேட்டையாடக்கூடிய ரிஷீவலம் தனியோ தினோதி என்று தயாசரகத்திலே பேசுவார். அப்படி அந்த கண்ணபரமாத்மாவின் பெருமையை ஆண்டாள் பிராட்டியார் நாச்சியார் திருமொழியிலே அற்புதமாக நமக்கு தந்து அருள்கிறார்கள். அனுபவித்து ஆனந்தம் அடைவோமாக. ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே. பூமகனாதன் புரிந்திடு நன்மையை உண்மையை நாவும் புகந்திடுமோ. தினமர் பொய்கையில் மீனி நம் துள்ளிட தின்றதும் தென்னையும் சூழ்ந்திடவே. வானவர் கை தொழ வண்டினமார் தெழவாய் தொழி சூழ்வகுகாரண்யமே. மங்களாசாசனபரே மதாச்சாரிய புரோகமே சவ்வை சபோ வைராச்சாரியை பத்ருதாயாத்மங்கலம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே. ஸ்ரீமத் விகனதே பூயா நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.